அந்த பாதுகையை வந்து நம்ம ஆழ்வாழ ஸ்தானத்திலே வந்து கொண்டாடி நிற்கும் ஆச்சாரியால் வாக்கின் மூலமாக. அப்பையும் ஒரு ஸ்திரீபாவம் கொடுக்கிறாளே, ஆழ்வார் புருஷனாச்சே ஸ்ரீபாவம் கொடுக்கிறாளே, பிரியாட்டின்னு சொல்றேன்னு பார்த்தாக்கா, ஆழ்வார் எம்பெருமான பல்வேறு விதமான ஆகாரங்களிலிருந்து ஸ்தோத்திரம் பண்றார். ஆழ்வாரா பண்றார், நாயிகா பாவத்திலையும் பண்ணிருக்க, ஆழ்வாருடைய திருத்தாயாரா பண்றார், ஆழ்வாருடைய திருத்தாய ஆழ்வாருடைய உற்ற அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாரே பெண் சகோதரி நன்பி ரூபமாக அந்யாபதேசத்தாலையும் ஆழ்வார் வந்து திருவாய்மொழி நமக்கு கொடுத்திருக்கு. அதனாலே இவள் மகாலட்சுமி போல் இருக்கான்னு சொல்லும் போது ஆழ்வார் தன்னை பிராட்டியாக நாயிகா பாவத்திலே சாதிக்கிறாள் அப்படின்னு, அதை வச்சு இவ தாயார் போல இருக்கான்னு பெரியவா வியாக்கியானம் பண்றான். அப்படிப்பட்ட ரங்கானுடைய திருவடியும் பாதுகையும் நான் சரணாகதி பண்ணுகிறேன் பிரபத்தேன்னு போட்டார் எடுத்த உடனே சுவாமி தேசிகன். என்னன்னா, மோக்ஷ பர்யந்தம் சகல புருஷார்த்தத்தையும் இந்த பாதுகை கொடுக்கும் என்பதானது சுவாமி தேசிகனுடைய திடமான திருவுள்ளம். அதனாலே முதல்ல சரணாகதியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த பாதுகையுடைய பெருமையை எப்படி பேச முடியும் அப்படின்னு பார்த்தாக்கா, அடுத்த ஒரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார். பதவல்லப சங்கிபி பிரதீப்தைஹி அதிகோல்லாசிதிபி அம்ப பத்மரா கைஹி அனலே சயனம் கொச்சின் முராரேஹே அவிசம்பாத யசீவ பாதுகேத்வம் அப்படின்னு. இந்த பாதுகை திருமேனியில வந்து சிகப்புக்கள் ரத்தனம் இருக்கு, அதை பத்தி தான் பேச போறேன் இந்த 30 ஸ்லோகங்கள்லயும் இந்த பத்மராக பத்ததியில. இது அதனுடைய காந்தியினாலே ரொம்ப படபளப்பா இருக்கு. அந்த பாதுகை ஜொலிக்கிறா, எப்படி பெருமானுடைய இந்த உள்ளங்கால் இருக்கு துடிர் போல ரொம்ப அதிக சிவப்பா இருக்கு, அதை போல இவளும் இருக்கா. இந்த ரத்னமும் சேரும்போது இன்னும் அதிசுந்தரமாகவும் அதி பளபளப்பாகவும் எம்பெருமானுடைய திருவடியும் இருக்கு. அதை பார்த்தாக்கா எம்பெருமான் திருவடி ஏற்கனவே சிகப்பு, தழுபுறையும் திருவடியா இருக்கு சிகப்பு. இவளும் பாதுகா தெய்வம் தன் திருமேனியில ரத்தன கற்களா சிகப்பு ரத்தின கற்களால எம்பெருமான் திருவடி இன்னும் ஜொலிக்க வைக்கிறா. இது எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா ரொம்ப ஒரு நெருப்பு ஜொலிக்கிற மாதிரி இருக்கான். இது இன்னொரு சாஸ்திர விஷயத்திலிருந்து ஆச்சாரம் எடுத்து நமக்கு காட்டுற, வைகான சாகமம் பாஞ்சராத்தாகமம் உண்டு, பாஞ்சராத்தத்தை பெருமாளே கொடுத்தார். அந்த சாஸ்திரத்திலே என்ன சொல்லிருக்குன்னா, பெருமாள் வந்து நெருப்புல சயனம் பண்ணுவது போல இருப்பதா சொல்லிருக்கு. அத ஆழ்வார் இங்க சத்தியம்னு காட்டுற, அதாவது நெருப்பு உள்ள பெருமாள் படுத்துருக்கார். பாஞ்சராத்த சாஸ்திரத்துல பெருமாள் நெருப்பிலே சயனம் பண்ணி கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறது சத்தியம்ன்ட்டு ஆச்சாரர் இந்த ஸ்லோகத்தை வச்சு அனலே சயனம்னு போட்டிருக்காரு சுவாமி தேசிகனுங்க. அனலே சயனம் கொச்சின் முராரேகே அவிசம்பாத யசீவ பாதுகேத்வம்னு போட்டார். அதாவது சுகலேசமெண்ணிய சூவிட தீர்க்க துணிந்தயனார் அகலாத பண்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்னதோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதே என்பது சுவாமி தேசிகனுடைய அத்தீர்மாத்திய பாசுரம். அல்லது வரதப்பெருமான் கருகிரி மேல் நின்ற கண்ணன் பிரம்மனுடைய தபஸுக்காக அவனுடைய யஜ்ஞத்திலேந்து அவர் வந்து அந்த விமானத்தோட வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தேசிகன் சாய்க்கிறார். அதே போல அது நெருப்பிலேருந்து வந்த பெருமாள், அக்னியிலேந்து ஏழு பெருமாள். அதே போல இந்த பாதுகாதேவியினுடைய அந்த சிகப்பு ரத்னக்கள் ஜொலிப்பும் சாட்சாத் ரங்கனுடைய திருவடியில உள்ளங்காகனுடைய அந்த சிகப்பு அந்த வர்ணமும் சேர்ந்தாக்கா ஒரு நெருப்பு ஜொலிப்பது போல இருக்குப்பாது. இது எப்படி இருக்குன்னா, பாஞ்சராத்த சாஸ்திரத்தில சொல்லப்பட்டதான விஷயமாகிய எம்பெருமான் நெருப்பில சயனம் பண்ணி கொண்டிருக்கார் என்பது போலே இருக்கு அப்படின்ட்டு தேசிகன் வந்து இந்த ஸ்தோத்திரத்துல காட்ட ரொம்ப அற்புதமா காட்டு. இன்னும் சில இடத்துல முன்னொரு சமயத்துல பெருமாள் வந்து மதுகைடபால சிம்ஹாரம் பண்ணார், தனது தொடையில வச்சு நெரிச்சாராம் பெருமாள் மதுகைடபால. அந்த சமயத்துல என்னாச்சுன்னா, இந்த ரத்தம் பெருகி இந்த பாதுகையில போய் பட்டுதான். அப்படிப்பட்ட அவளுடைய இந்த குருதியானது இந்த பாதுகா தேவி மேல இன்னும் இருக்கும் போது தோன்றது, எவ்வளவு சிகப்பா இருக்கு இந்த பாதுகா தேவியினுடைய திருமேனியானதுன்னு சொல்ல. விவுணோதி ரங்கபதி ரத்ன பாதுக துயி பத்மராக மணிபத்திசுபா திபிட்டோரு சங்கடன பீடன க்ஷத்ர மது கைட க்ஷத பங்கஜ வாசனாம் சதஜ பங்க வாசனம் வாசனம். அவள் சம்காரம் பண்ணும்போது கிளந்தெழுந்ததான அந்த குருதியானது இவள் பேலே தோஞ்சிருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அற்புதமாக காட்டர். அந்த சதஜ பங்கம் அப்படின்னா ரத்தத்தினுடைய அந்த சேரு, அந்த சேரு இதுல இருக்கு அப்படின்னா அவ்வளோ சிகப்பா இருக்காளாம் இந்த தேவி அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப நமக்கு பறக்க சாட்சின்னு போறார். அடுத்தது இன்னொரு இடத்துல பார்த்தாக்கா இந்த தேவி எப்படி இருக்கா, பாதுகா தேவி திருவரங்கன் திருவடிக்கு எப்படி ஆசிரியச்சுன்னு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டிருந்ததுல, அவாப்பிய பாதாப நிரங்கபத்து பாதாம்புஜ பல்லவ சம்ஸ்தராபாம் தத்பத்மராக துதயோபஜந்தே காலானலத்வம் கலுஷாம்புதேர்ணஹா அப்படின்னாக்கா இந்த பாதுகை பேர்ல சகப்பு ஏறிட்டு இருக்கு இந்த பதிகம் உள்ளா சாதிக்கிறார். அந்த காந்தி பெருமாள் திருவிடையை எப்படி இன்னொரு விதமா ஆசீர்வதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த திருவடிக்கு திருவடிகளுக்கு தளிர்களாலே சிகப்பு தளிர்களாலே தைத்த ஒரு மெத்த மாதிரி இருக்கான், ஒரு மெத்த மாதிரி இருக்கு. அதாவது இந்த பெருமாள் எங்களுடைய பாபம் இந்த ஜீவாத்மாவுடைய பாபமாகிற சமுத்திரத்தை வற்றடிக்கும்படி செய்ய தகுந்த அந்த பிரளயகாலத்து அக்னி போலமும் இருக்கு அப்படின்னு சொல்ற. அந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் கருடோத்சவத்துல பார்த்தா கருத்மான் கையை நீட்டின் இருப்பார் பெரிய திருவடி, அப்ப பார்த்தா அந்த திருவடி இந்த கைக்கு உள்ள சின்ன மெத்த மாதிரி வச்சு தச்சிருப்பா, அதுல வந்து பெருமாள் ரெண்டு திருவடி வந்து ரெண்டு ஹஸ்தத்திலயும் கருடன் ஹஸ்தத்தை வந்து உட்காந்துருக்க மாதிரி சகசாயிப்பா இல்லையா. சில சமயம் எம்பெருமான் சயன திருக்கோலத்தையும் திருவடிக்கு கீழே தலகாணி மாதிரி கொடுத்து மெத்து மெத்துன்னு பெருமாள் இருக்கணும்னு பண்ணுவா. பரமதநாதன் சேவையிலையும் சில சமயங்கள்ல ஒரு கால பெருமாள் கீழே சாத்தின் இருப்பா, இன்னொரு காலம் மடிச்சு தொடையில வச்சுட்டு இருப்பார், பக்கத்துல பிராட்டி மகள் எழுதியிருப்பா. அப்பையும் பார்த்தா அந்த திருவடி கீழே வந்து ஒரு சின்ன தலகாணி மாறி பண்ணி ஒரு மெத்த மாறி பண்ணி வெல்வெட்ல பண்ணி சமர்ப்பிச்சிருப்பான். அதே போல இது அச்சையர் நம்ம சேவிக்கலாம், ஆனா தேசிய நாங்க சாட்சாத் ரங்கநாதனுக்கே சாய்க்கிறார். அந்த திருவடிக்கு தளிர்களாலேயே, ஏன்னா ரொம்ப கரடமுரடான வஸ்துவ பட்டா பெருமாள் திருவடி நொந்து போயிடும். ஏற்கனவே தலைபிரையும் திருவடி என்றும், அதாவது தாமரை புஷ்பத்தை விட மென்மையானது மலர்மகள் கை வருட மலர் போதில் சிவந்தனன் இதே சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்க. அப்படி அவர் பிராட்டியமா திருவடியை தொட்ட உடனே சிவக்கு கூடிய திருவடிக்கு வந்து நம்ம ஒரு ஹானி பண்ணக்கூடாது, அதனாலே ரொம்ப மெத்த மாதிரி தைச்சு வைப்பா. அதை போல இந்த பாதுகாத்தவை எப்படி இருக்கான்னா, தன் திருவேணியை வந்து ரொம்ப மென்மையாக்கி கொடுத்து எம்பெருமான் திருவடியை அப்படி காத்து ரட்சிக்கிறா. த்வது பத்மராக த்வதயோ பஜந்தே காலானலத்வம் கலுஷாம்புதேர்ணஹா அப்படின்னு காலா பிரளயகாலத்து அக்னி போல இருக்கு. அப்படிப்பட்டவனா பஜந்தேன்னு சொல்லலாம், பஜிக்கிறேன் இந்த இந்த திருவடியை நான் பஜிக்கிறேன் என்று சுவாமி தேசிகன் வந்து அந்த திருவடிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றார். திரங்கனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை ஆசிரியத்துக் கொண்டுதான அந்த பாதுகா தேவிய அடுத்த வரத்துல சாய்க்கிற. என்னன்னு கேட்டா இந்த பாதுகா மீது இழுத்திருக்கக்கூடியதான் ரத்ன கற்கள் எல்லாம் எப்படின்னா எல்லா லோகத்தையும் தாயாரோட கூட காப்பாற்றுகிற பெருமாள், ஈரேழு பதினாலு லோகங்களையும் கிருதகம் அகிருதகம் கிருதகா கிருதகம் சொல்லிட்டு மூணு விதமா இருக்கு இந்த பதினாலு லோகங்களும். இப்படிப்பட்ட லோகங்களை காப்பாற்றுகிற பெருமாளுடைய கீர்த்தி, அவனுடைய பெருமை கியாதி எப்படி இருக்கலாம், இந்த சமுத்திரத்துக்கு ஒரு பவளம் போல இருக்குன்னு சாய்க்கிற. நம்ம சாயாரம் பெருமாளும் சகல் லோகத்தையும் சர்வ பிரகாரத்தாலும் காத்து ரட்சிக்கிறான் இல்லையா, அதைதான் ஆழ்வாராதிகள் நம்முடைய அவருடைய பிரபந்தங்கள்ல ரொம்ப விஸ்தாரமா சாய்ச்சிருக்கா. அவ காத்து ரட்சிக்கிறா ஒவ்வொரு ஜீவாத்மாவையும். அப்படிப்பட்டதான இந்த எம்பெருமானுடைய அந்த கீர்த்தியானது எப்படி இருக்குன்னா, பிரபாள சோபாம் தவ பத்மராகா அப்படின்னு போட்டான். பிரவாள சோபாம். சோபம்னா ஒரு விதமான அழகு, ஒரு பவழத்தினுடைய அழகு போலே. பரிகல்பயந்தினா உண்டு பண்ணுகின்றன சாதிச்சிருக்காரு நம்ம ஆண்டவன் வியாக்கியான வந்தத்துல. தேசிகன் வாக்குதான் எல்லாமே. அவர் மேற்கொண்டு சில ஸ்லோகத்தை சாய்க்கிறார். எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியத்துக்குண்டான பாதுகையினுடைய ரத்தன கற்கள் மின்னின்றிருக்கு எப்ப பார்த்தாலும் காந்தி ஏற்படுத்துறது இல்லையா. அது பார்த்தா இந்த திருவடியிலே வந்து இருக்கிற கோடு ரூபமான சக்கரத்தினுடைய தேஜஸ்ஸோ என்று தோன்றுகிறது. திருவடியில கோடு இருக்கு. கோடுன்னா எம்பெருமான் திருவடியில என்ன இருக்குன்னா, ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கெழுதினாற்போல் இலச்சினை பட நடந்துன்னு ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அப்போ ஒரு திருவடியில் இருக்கக்கூடிய அந்த கோடு, பாதுகை மேல இருக்க கோடு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, பெருமாள் திருவடி வந்து பாதுகை மேல இட பண்ணிட்டு இருக்கார். எம்பெருமான் திருவடியோடைய அந்த கோடானது பாதுகை மேல விழுந்திருக்கு. இந்த கோடு ரூபமா இருக்கக்கூடிய சக்கரம், சக்கரத்துக்கு ஹாரங்கள் உண்டு இல்லையா, சக்கரத்துக்கு ஹாரங்கள் உண்டு. சக்கரத்தாழ்வான்னு பார்த்தா அதுக்கு ஹாரம் இருக்கும், ஏதோ ஹாரங்கள் இருக்கு. சோடச ஆயுதம் சக்கரத்தாழ்வானுக்கு உண்டு. ஒவ்வொரு கோட்டுக்கு நேரம் ஒரு ஒரு ஆயுதத்தை வச்சுருக்க நம்ம வந்து சக்கரத்தாழ்வானுடைய உற்சவ மூர்த்தியை சேவிக்கிறோம் நம்ம. அது எப்படி இருக்கு, நான் சக்கரத்தினுடைய தேஜஸ் போலே ரொம்ப சிவந்து இருக்கு. ரத்ன கற்கள் வீசுகின்ற காந்தியானது அந்த தேஜஸிலேந்து வரக்கூடியதான அந்த ஜொலிப்பை காட்டுறது, சக்கரத்திலேந்து சேதஸை கொண்டு காட்டுறது சுவாமி அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து இன்னொரு ரத்த ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். இன்னொன்னு இடத்துல எம்பெருமானுடைய திருவடிய பாதுகை இருக்கு, இந்த ரத்னம் வந்து பளிச்சுன்னு அந்த சகப்பு அந்த வர்ணத்தை திருவடி மேல கொட்டுறது பாதுகையிலேருந்து. இப்பதான் சூரியோதய ஆணையம் போல இருக்குன்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். எம்பெருமான் உள்ளங்கால வந்து அந்த கோடு இருக்கு, அது உள்ளங்காலே தாமரை புஷ்பம் போல இருக்கு, அது எப்போது பார்த்தாலும் மலர்ந்ததா இருக்குன்னு. இந்த பாதுகை மேல இருக்கக்கூடியதான அந்த ரத்ன கற்கள் வீசுகின்ற தொகை வபாதாபனிசோ நரத்னைஹி பலாதபம் நோனமுதிதயந்தா பத்மாபதே பததல பிரரூடம் ரேகாம்புஜம் நித்தியமயூக்த நித்ரம். நித்தியமபூத் நித்தியமபூத் அநித்ரம். அதாவது இந்த ரத்னத்தினுடைய அந்த இழைகள் வந்து சூரிய கதிர்கள் போலவும், எம்பெருமான் திருவடி ஆகிய தாமரையானது அந்த கதிர்கள் பட்டதனால எப்பவுமே மலர்ந்திருக்கக்கூடியதான ஒரு ஸ்திதியிலே இருக்கு. அந்த லோகத்தை வந்து சூரியனை பார்த்தா தாமரை அன்றளந்த தாமரை போல விரிஞ்சு இருந்தது இருக்கு. அது வந்து தாமரையோட சுவாவம் அது இல்லையா, அஸ்தமனத்துல மூடிடும். ஆனா இந்த எப்ப பார்த்தாலும் இந்த பாதுகாதே பெருமானத்தினுடைய ஆசிரியப்பதனாலே அவருடைய ரத்னக்கல்லுடைய காந்தியினாலே எம்பெருமான் திருவடியாகிய தாமரை புஷ்பமானது எப்பொழுதும் மலர்ந்தது போல இருக்கு சொல்லிட்டு இந்த திருவடியை பத்தி சுவாமி தேசிகன் வந்து நமக்கு வந்து அத்தியுதமான ஒரு விஷயத்தை இங்க வந்து சாய்ச்சிருக்காரு இந்த இடத்துல. அடுத்த இன்னொரு ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான விஷயம் சாய்க்கிறார். என்னன்னா இந்த ரத்னக்கல்லுடைய காந்தி இருக்க இது எப்படி இருக்குன்னா, செந்தாமரை புஷ்பங்களை சமர்ப்பிப்பது போல இருக்குன்னு இன்னொரு இடத்துல எடுக்கிறார் சுவாமி தேசிகன். செந்தாமரை புஷ்பங்களை சமர்ப்பிப்பது போல இருக்கு அப்படின்னு காட்டார். இது எப்படி இருக்குன்னா, இந்த திருவடியே ஒரு தாமரை, அது செந்தாமரை புஷ்பம் மேல சமர்ப்பிச்சா எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணு வந்து நாட்டியம் ஆடுறா, ஒரு சபையில வந்து ஒரு தலைவனை வந்து சந்தோஷப்படுறதுக்கு நாட்டியம் ஆடும்போது என்ன பண்ணுவான்னா, அந்த தலைவனை சேவிச்சுட்டு புஷ்பத்தை வாரி இறைப்பான். ஒரு தலைவன் மேல தலைவன் அர்ச்சனை பண்றது தான் நமக்கு விசேஷம். அதுக்கப்புறமா வந்து அந்த நாட்டியத்தை நடத்த போறான் இல்லையா. இது எப்படி நம்ம இது வந்து அந்த பரமபத வாசல்ல சேவையில நம்ம பார்த்திருப்போம், திருவரங்கனோ இல்ல எந்த தேவி தேசத்தை எம்பெருமானோ பரமபத வாசல்ல இருந்து வந்து இவளுக்கு சேவை கொடுக்கும் போது பெருமாள் அப்படி இப்படி அந்த கைத்தளத்தை ஆடி நாடின்னு வருவர். அது ஒரு நாட்டியம் போல, அவனே நாட்டியம் ஆடுறது போல இருக்கும் அர்ச்சாமூர்த்தி. அப்ப வரும்போது பக்தால் வந்து என்ன பண்ணுவானா, வெளியிலேருந்து அந்த துவாரத்துக்கு வெளியிலேருந்து அந்த பர்வத வாசலுக்கு வெளியிலேருந்து பெருமான் அந்த வாசலை தாண்டி வரும்போது புஷ்பத்தை வாரி அப்படி இறைப்பா. அது பெருமான் மேல சில சமயம் பட்டுடும். ஏன்னா ஒரு சந்தோஷம், எம்பெருமான் வந்து நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கறதுக்கு தன்னுடைய வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்து கிருப பண்ணி நமக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ண வந்துட்டு இருக்கான். அவன் வர்றதுனாலே நமக்கு ஒரு சந்தோஷம். அவனுடைய திருக்கன் கடாட்சன் நம்ம போல பாபப்பட்ட ஜீவாத்மா மேல பட்டு நம் பாபங்கள் கழிய போறது, அதனால இவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அந்த சந்தோஷத்தை புஷ்பத்தை தூவி வெளிப்படுத்துறா. அதுபா நம்ம ஆச்சாரியால் என்ன பண்றா சுவாமி, நம்ம ஆச்சாரியால் நம்ம நல்ல ஆச்சாரியால் அடைஞ்சுட்டாக்க நாம் பரவதம் அடைவது சத்தியம், பெருமாள் திருவிடம் நமக்கு நிச்சயம் கிடைச்சிடும். அவ என்ன பண்றா, இந்த ஜீவாத்மாவுடைய புஷ்பங்களை எம்பெருமானுடைய அந்த திருவடியிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி சமர்ப்பிச்சு அவ சந்தோஷப்படுறா. ஒரு புஷ்பத்தை சாத்துவது போல இந்த ஆத்மாவை அவ வந்து பெருமாட்ட சமர்ப்பிச்சு அந்த புஷ்ப கைங்கரியத்தை பண்ணுகிறார்கள். அப்படி இதுதான் நம்ம ஆச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நிறைய பேருக்கு இந்த சரணாகதி பரநியாசம் ஏன் பண்ணிக்கிறோம் ஏன் பண்ணலன்னு தெரியறதில்ல. ஆனா நம்ம ஆச்சாரியால் பண்ணுவது என்னன்னா, நம்மளை பாதிக்கிற சாமான்ய ஜீவனுடைய அந்த ஆத்ம வியோகத்தின் போது நீ வந்து நீ கூட்டுன்னு போப்பான்னு பிரார்த்தனை தான் சரணாகதி. அது எப்படி பண்றானா, தேவச்சரந்த ரசிகி விகாரஹேதோ ஆத்மானமங்கரி கமலே விநிவேத்ய பூர்வம் ராஜோ நிவேதை அதிச்சோ நமனி பிரகாசைஹி சதூஷவத்மகலிகாம் பதரக்ஷணித்வம் அப்படின்னு. தாமரம் மட்டுமே சமர்ப்பிப்பது போலே, வாரி அரைச்சு சமர்ப்பிப்பது போலே இந்த நம்ம ஆச்சாரியாளெல்லாம் நம்ம சாமானிய ஜீவாத்மாக்களை யாரவா திருவிடைய ஆசிரியத்து சுவாமி எனக்கு வரதமர்ப்பணம் பண்ணி வையும் என்ற பிரார்த்தனையின் பேர்ல இந்த ஜீவனை அவனிடத்திலே ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிப்பது போல அர்ச்சிப்பது போல சமர்ப்பிக்கிறார்கள் என்று சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தை இந்த விஷயத்துல காட்டுற. தாமர புஷ்பத்தை வாரி அரைக்கும் போல இருக்குன்னு சொல்றார். அதே இடத்துல ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணும் போது நம்ம சம்பிரதாயத்தின் கூட கூட கொள்ளுண்டே கூட்டுண்டே வரா அப்படி இருக்குன்னு காட்டுற. இன்னும் சேசவங்கள்ல இந்த ரத்தனங்கள் ரொம்ப வெளுப்பா இருக்கு. பெருமானந்த பாதிக சாத்தின் ஏழ்ற அப்படி வந்து எம்பெருமானுடைய நகம் இருக்கு இல்லையா, திருவடியில இருக்க நகங்கள்லாம் வெளுப்பா இருக்கும். இந்த ரத்தனத்தினுடைய சிகப்பும் எம்பெருமானுடைய நகத்தினுடைய வெளுப்பும் கலக்கிறது. அந்த அதை பார்த்தா இந்த பிரயாண காலத்துல என்ன பண்ணுவானா, கல்யாணத்துல உன்னுடைய சிவப்பு ரத்தனம் ஆகிற அக்னி ஜுவாலையிலே பெருமாள் காந்தியாகிற பாலை ஹோமம் பண்ணுவது போலே இருக்கு அப்படின்னு இருக்க. இந்த சிகப்பும் சிகப்பாகிய பாதிகளுடைய சிகப்பாகிய திருவடியிலேருந்து வரக்கூடிய சிகப்பும் எம்பெருமான் திருவடிகளே இருக்கக்கூடிய நகத்தினுடைய வெளுப்பும் கலக்கிறது எப்படின்னா, அக்னியில வந்து பாலால ஹோமம் பண்ணுவது போலே இருக்கு அப்படின்னு உருவகப்படுத்துறாரு சுவாமி தேசிகன். அப்படி இந்த ஆழ்வார் இது மூலம் என்ன நமக்கு தெரிவிக்கிறேன்னா, பெருமானிடத்துல பகவானிடத்துல ஆசை அது வந்து எல்லையில்லாம இருக்கணும்ன்ற, இவ்வளவுதான் பெருமாளை ஆராதிக்க வேண்டும், இவ்வளவுதான் பெருமாள் எனக்கு இவ்வளவு பிடிக்கும்ன்றது இல்ல, எவ்வளவு வேணுமோ அவ்வளவையும் பெருமாளிடத்தை நம்ம பக்தியை செலுத்திட்டாக்க இந்த பெருமாள் நமக்கு எப்பயும் அனுகிரகம் பண்ணுவான்னு காட்டுறார். அடுத்து என்னன்னா, இன்னொரு இடத்த ரொம்ப அருமையான ஒரு உருவம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த எம்பெருமானுடைய வெளிப்பான திருவடி நகங்கள் இருக்கு, அது இந்த பாதுகையில படும்போது முன்னாடியே வந்து இந்த காந்தியினாலே செம்மஞ்சு குழம்பு போல இருக்கு, நகம் வெளுப்பா இருக்கு. இது படும்போது எப்படின்னா, இந்தியா வந்து சன்செட் சூரியன் சொல்றாள், சன்ரைஸ் சூரியன் சன்செட் சூரியன், சந்தியாகாலத்திலே சிவந்த வெளுத்த சந்திரமண்டலம் போல இருக்கான். இந்த வானம் வந்து கீழ்வானம் சிவக்கிறதுன்னு சொல்றா இல்லையா, அது என்ன பண்ண வெளுப்பாவும் இருக்கும் சிவந்தும் இருக்கும் சந்திரமண்டலம் வந்து. அது சொல்ற இந்த இடத்துல இந்திய சந்தியாகாலத்துல பிம்பசோபாம் சுதாகர பிம்பசோபாம்னு 596 சொத்த சாய்கிறார். எப்படின்னா, வெளுப்பான திருவடி ரகங்கள்ல இந்த செம்மஞ்சு குழம்பு படும்போது சிவந்த சந்தியாகாலத்தோடு கூடினதான வெளுத்த சந்திர மண்டலம் போலே உன் பாதிகாதேவி எனக்கு காட்சி அடிக்கிறாகே அங்கநாதான்னு சாய்க்கிற. ஏன்னா அது ஒரு அலங்காரமா தெரியுது எம்பெருமான் திருவடிக்கு. திரு பாதுகையாரு சாக்ஷா சுவாமி நம்மாழ்வார்னு சொல்லிட்டு பெரியவா சாய்ச்சுட்டா. அதனால இந்த திருவாமணி பாசுரங்கள் அனைத்தையுமே எல்லாம் அந்த எம்பெருமான திருவடிக்கு ரொம்ப அலங்காரமா இருக்கு அப்படின்னு ரொம்ப அற்புதமா சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த திருவடியானது ரஜோகுணம் தமோகுணம் அதெல்லாம் சத்துவகுணத்தை நமக்கு மேலிட்டு வரும்படியாக அனுகிரகத்தை பண்றதுன்னு சொல்லிட்டு சில ஸ்லோகங்கள்ல சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா சாய்ச்சுன்னு வர. இன்னொரு இடத்துல இது சகப்பா இருக்கு, திருவடியில தேன் சுரக்கும் போல இருக்குமா இந்த பாதுகையில, அது வந்து இந்த கருப்பு நிறத்திலே இருக்கக்கூடியதான கற்கள் எல்லாம் அதாவது வண்டு போல இருக்கு, அந்த திருவடியிலே சுரக்கின்ற தேனை பருக வந்த வண்டுகள் போல இவை எல்லாம் இருக்கு, உடம்பெல்லாம் சிவந்து போய் கடக்கு இந்த கற்கள் சொல்லும்படியாக சில ஸ்லோகங்கள்லையும் சுவாமி தேசிகன் வந்து சாய்க்கிறார். இன்னொன்று நூறு ஸ்லோகத்துல இது திருவடிய பாதுகையை பார்த்தாக்கா ஒரே ரத்ன ஜுவாலையா இருக்கு, அக்னி ஜுவாலா போல இருக்கு. அது பார்த்தாக்கா கலியும் கெடும் கண்டுகொண்மின் ஆழ்வா சாய்ச்ச. இப்ப ஸ்ரீரங்கத்துக்குள்ள கலிபுருஷன் வரான்னா, இந்த கலிபுருஷன் ஸ்ரீரங்கத்துக்குள்ள வராம இருப்பதற்கு ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு நெருப்பு கோட்டை போல இருக்கு அப்படின்னு சாய்க்கிறேன். ஆனா தேசிகன் எப்படி கொண்டு போறார் பாருங்க, பாதுகாசத்தை ஒரு நெருப்பு கோட்டை போலே இந்த பாதுகையினுடைய சொலிப்பானது இருக்கு. கலிபுருஷன் இங்க வரக்கூடாது, இங்க சரணாகதி மார்க்கம் தான். நீ வந்து இங்க பூந்துன்னு எல்லாரையும் வந்து வந்து யமலோகத்துக்கு அனுப்ப முடியாது இல்லையா. அப்படி போல இந்த பாதுகையை நம்ம ரட்சிக்கிறா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுற இந்த இடத்துல. அதனாலே கலிபுருஷனுடைய தொந்தரவும் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திர வாசிகளுக்கு இல்லை. ஏன்னா திருவரங்கனுடைய திருவடி ஆசிரியக்கம் பாதுகையானவள் தன்னுடைய திருமையின ஜொலிப்புனாலே ஒரு நெருப்பு கோட்டை கட்டி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த இடத்துல. அடுத்த ஸ்லோகத்தை என்ன சாகிறாருன்னா, அவளுடைய பாதுகையினுடைய காந்திகள் எல்லாம் எம்பெருமான் வீதியில் இழந்திடும் போது திருவீதியிலே வாரி இணைக்கப்பட்ட மல்லிகை புஷ்பம் போலே பரவது போல இருக்குன்னு சாய்ச்சார். இதை பார்த்தா இன்னும் எப்படி உருவப்படுத்தலாம் தேசிகன் சாய்கிறார். இந்த மஞ்ச வெயில் சாயந்தரம் நாலரைலேருந்து இல்ல அஞ்சு மணிக்கு அஸ்தமனத்துக்கு முன்னாடி மஞ்ச வெயில் இல்ல, ஏழு மணி வெயில், ஆறு மணி வெயில் இல்லையா, அது கூடி நட்சத்திரங்கள் போல இருக்கான். சூரிய அஸ்தமனம் ஆகும்போது நட்சத்திரம் கலந்து மேல வரும் இல்லையா, சூரியன் வந்து உதிக்கும் போது நட்சத்திரம் கண்ணுக்கு கொஞ்சமா மறைஞ்சிட போயிடும். ஆனா இங்க சாதிக்கிறது அந்த பாதுகையினுடைய சிகப்பும் மல்லிகை புஷ்பம் எப்படி இருக்குன்னா நட்சத்திரம் போலே இருக்கு, நட்சத்திரத்தை வாரி அரைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா. எல்லாம் இந்த யோகிகள்லாம் பெருமாளை வந்து 30 நாடி தியானம் பண்ணிட்டு இருக்கா, பக்தி யோகம் பண்றா, தைல தாரையை போலே பக்தி பண்ணிட்டு இருக்கா. உயர்ந்த யோகிகள் மனசுல ஆழ்வார் ஆழ்வார் வந்து பெருமாளை பத்தி ஆசைப்படுற பாசங்கள் நம்ம கேட்கும் போது பெருமாளிடத்தே நமக்கு நம்மளை போல ஜீவாத்மா சாமானிய ஆளுக்கு ஒரு ஆசை ஏற்படுது. ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொன்னாக்கா, ஆஹா திருவிக்கிரமத்தை பத்தி ஆண்டாள் நாச்சியார் பேசுறா, கூடார வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா அப்படின்னு சொன்னாக்கா, ஆஹா கூடார வெல்லுகின்ற இவன் கோவிந்தன் கோசகனா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கண்ணனை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரவேல் ஒருத்தி மகனாய் ஒழுத்து விடறான்னு சொல்லும் போது கிருஷ்ணாவதாரத்தை சாய்க்கிற ஆண்டாள் நாச்சியார் போட்டு கிருஷ்ணன் மேல ஒரு ஆசை வருது இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் கலங்கி போகாமல் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணது இந்த பாதுகை அப்படின்னு சொல்றார். எல்லா யோகிகளும் என்ன பண்ணா, கிருஷ்ணனை சேவிக்கும் போது தங்களை பெண்பாகமா உருவப்படுத்திக்கிறார். இந்த மல்லிகை புஷ்பம் பெண்பாவம் தானே, ஸ்ரீ ஸ்ரீபாவம் தானே அது. அதுக்கோசரம் கேட்டார், ரங்கே சுதர் விகரதோ மணிபாதரக்ஷே அத்தியாந்தரேசு மனச பரிகீர்யமானாஹ துபத்வராக கிரண சுரணாத் பஜந்தே சந்தியாதபாந்திரித தாரக பந்தி லக்ஷ்மீ. சந்தியாதபாந்தரித தாரக பந்தி லக்ஷ்மி அப்படின்னு போட்டிருக்க. மஞ்ச வயல்ல விவரிக்கப்பட்டதான அந்த தூவப்பட்டதான நட்சத்திரோடைய வரிசை போல இருக்கு அந்த காந்தி அப்படின்னு அற்புதமா தேசிகன் வந்து அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை ரொம்ப சொல்லிண்டே போல. நம்மளால இவ்வளவுதான் இவருடைய பிரபாவத்தை நம்ம சொல்லி அடக்க முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படி சாய்கிறார். இருந்துட்டு இன்னும் சொல்றத சொல்ற ரொம்ப அற்புதமா சொல்ற, இந்த சிவனுடைய தலையில வந்து எப்படி இருக்குன்னா அந்த செம்பாப்பயிர் கதிர் போல சடை வந்து ஒரு மாதிரி சடை போட்டு சகப்பு கலர்லாம் இருக்கு. இப்ப நிறைய பேர் கலரிங் பண்ணிக்கிறா சிவனுக்கு அப்பயே இருந்திருக்கு போல் இருக்கு செஞ்சடை இல்லையா, பொன் சடை செஞ்சடைன்னு சொல்லலாம். அப்ப அதிகமா இருக்கு. அப்ப வந்து பெருமாளை சேவிக்க அவர் வரார். இந்த வர்ணெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு இவர் வந்து எம்பெருமான திருவரங்கனை சேவிக்கும் போது எம்பெருமானைய உள்ளங்கால் இருக்கக்கூடிய சிவப்பாலை எல்லையில்லாத சிவப்புணம் ஏற்பட்டு பாதுகாதேவி மேலையும் சிவப்புணம் இருக்கு. இதுவும் ஒன்னா சேர்ந்துட்டு எப்படி இருக்குன்னா அவருடைய தலைக்கு சிவப்பை கொடுக்கக்கூடியதான ரத்தின காந்தி, இந்த ரத்னங்களாலே அவருடைய தலைக்கு சிவப்பு ஏற்பட்டது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருவடியான பாதுகையானது ஆழ்வார், அவர் வந்து சேவிக்கும் போது ஆழ்வாரையே ஆழ்வார் பாசுரத்தையே சங்கரனார் பினாகினி என்று சொல்லப்பட்டவரான சங்கரனார் அந்த மங்களத்துக்கு உரியவரானவர் இந்த ஆழ்வார் பாசுரங்களை தன் சிரசிலே வைத்துக் கொண்டாடுகிறது போல இருக்குன்ட்டு ஆழ்வார் நமக்குடைய ஆச்சாரியால் வந்து அற்புதமா வியாக்கியானம் பண்ற அந்த இடத்துல. அடுத்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் என்னன்னு கேட்டாக்கா, பாதுகா பெயர்ல ரத்னங்கள் இழைச்சிருக்கு, சிகப்பு கலர்ல இருக்கு, இதெல்லாம் ஸ்டாண்டர்டா வருது எல்லா பாசுரத்திலையும். ஆனா ஒவ்வொரு பதத்தாலே வித்தியாசப்படுத்துற சுவாமி தேசிகன் நமக்கு இங்க ரத்னங்களுடைய அற்புத காந்தியானது இந்த பாதுகை சேர்ப்புதான எல்லாம் சிரச குணிகிறா தெரியுமா, நம்மள மாதிரி சாதாரண ஜீவாத்மாக்கு 30 தேவர்கள் தேவஸ்ரீகள் தேவ ஸ்ரீமான்கள் எல்லாம் வந்து இந்த பாதுகைய சேவிக்கும் போது எப்படி இருக்குன்னா, இந்த தேவஸ்ரீகளுடைய பிம்போஷ்டம் இந்த உதட்டு உதட்டுல படும்போது இந்த பாதுகை காந்தி அவ உதட்டுல படுறது. அது எப்படி இருக்குன்னா, செம்பஞ்சு குழம்பு தடை அழகையும் இப்பதான் லிப்ஸ்டிக்னு போட்டுக்கிறாளே அதை போல இருக்குன்ற சுவாமி தேசியம். அது வந்து உதட்டுல படும்போது செம்மஞ்ச குழம்பாகிய தழவிய ஒரு ரசத்தையும், அவ திருமுகத்திலே படும்போது அதாவது பானம் அறிந்தியவர்கள் போல இருக்கக்கூடிய கொழுப்பான அழகையும் கண்ண கதுப்பையும் சொல்ற இந்த இடத்துல, அது அதே அதே சிகப்பு நிறமானது பாதிரியருடைய சிகப்பு நிறமானது அவருடைய காதில் படும்போது எப்படி இருக்குன்னா, துளிர்களுடைய அழகையும் சொல்றது. இளந்துளிர் இருக்கு இல்லையா, அது சிகப்பு கடல் ஆரம்பிச்சு அவளுக்கு பச்சையா வந்துடும் அது மாதிரி இருக்கு. அவருடைய சிரசில இருக்கக்கூடிய நடுவகட்டில் தலைப்பி நின்று இருக்க நடுவகட்டில் படும்போது சிந்தூரத்தை அவ அந்த குங்குமத்தை இட்டுள்ளது போல இருக்குன்னு சொல்லிட்டு நாலு விதமான உருவகத்தை தேசி இங்க கொடுக்கிறார். லாக்ஷா லக்ஷ்மி அதருசரதே ரங்கினப்பாதரக்ஷேன்னு ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு கடைசியில ஸ்ரீமந்த சுத்ருசாம் சௌதி சிந்தூர சோபாம் அப்படின்னு அற்புதமா சாய்கிறது. நாலு விதமானது, உதட்டிலே படும்போதும் உதட்டு சாயம் போலவும், முகத்திலே படும்போதும் கண்ண கதுப்புகள்லாம் ஏயிருந்து பானமருந்திய ஸ்ரீகள் போலவும், காதிலே படும்போது இளந்துளிர்களுடைய அழகை போலவும், வகுட்டிலே வந்து பாதுகாதேவியுடைய காந்தி சிகப்பு காந்தி படும்போது சுமங்கல ஸ்திரீகள் வந்து அந்த சிந்தூரம் விட்டுப்பா நடுவுகிட்டுக்குள்ள அதை போலவும் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஆழ்வாருடைய பாசுரங்கள் நாலு விதமான விஷயத்தையும் நமக்கு கொடுக்கும், எல்லா அழகும் நிறைந்தது. அந்த ஆழ்வாரையும் தூக்கி வைக்கணும், பாதுகையும் தூக்கி நிறுத்துறதுக்கோ சுவாமி தேசிகன் வந்து இந்த பத்மராக பத்ததியிலே ரொம்ப அற்புதமா நமக்கு வந்து சாய்ச்சிருக்கார். கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனா, இந்த சிகப்பு காந்தியினுடைய அழகானது எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் திரு உள்ளங்காலிலே பட்டு சிகப்பு பட்டு போலவும், கொஞ்சம் பட்டாலே பெருமான் திரு ஏற்கனவே சிகப்பாயிருக்கு, இவள் பட்ட உடனே கோடி பங்கு ஜாஸ்தியா போச்சு அப்படின்னு. அதை பார்க்கும்போது எப்படின்னா, கோடி சூரியர்கள் ஒன்னு சேர்ந்தாலும் அந்த அழகுக்கு ஒப்பாக மாட்டார், அத்தனை சூரியன் மின்மினி பூச்சி போல இருக்கா அப்படின்னு சாய்கிறது. அருணமணயஸ்தவைதே ஹரிபதராகேன லப்த மகிமானஹா கமயந்தி சரணரக்ஷே த்விமணிகணம் ஜோதிரிங்கணதாம். அது ஒரு கனவா இருக்கு, மின்மினி பூச்சி போல ஆயிடுத்து. எத்தனை சூரியர் வந்தாலும் அந்த பாதுகையனுடைய காந்தியும் எம்பெருமானுடைய திருவடி காந்தியும் சேரும்போது இது வந்து எத்தனை சூரியன் வந்தாலும் அதற்கு ஒப்பாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். இது விஷயம் என்னன்னா, ஆழ்வாருடைய திருஷ்டியில சாதிக்கும் போது ஆச்சாரியருடைய உபதேசங்களாலே வரப்பட்ட ஞானம், நமக்கு அந்த ஞானம் இருக்கு. இந்த ஞானத்துக்கு ஒப்பு எப்படி இருக்குன்னா, உபதேசம் இல்லாத எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சு நம்ம ஞானம் எடுத்திருந்தாலும் அது கொஞ்சம் கூட உபயோகப்படாதுன்னு சாய்க்கிறேன். இதுலயும் ஒரு சாஸ்திரம் வைக்கிறேன். ஏன்னா ஞானத்தை வந்து நம்ம ஆச்சாரியால் சொல்லிதான் கேட்கணும் இல்லையா, ஆச்சாரம் அவனே படிச்சு புத்தகம் தெரிஞ்சுன்னா தப்பான அர்த்தங்கள் மனசுல வந்ததும் சம்பிரதாய விரோதமாகும், வேத விருத்தமாகும் அது. அதனாலே நன்கு படித்தறிந்த நம் ஆச்சாரியால் அனுஷ்டாத்தாக்கள் என்ன சாதிக்கிறாளோ அதைத்தான் நாம் உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதானது தேசிகனுடைய ஆழ்ந்த விதமான கருத்து இந்த கடைசி ஸ்லோகத்துல. அதனால இந்த பத்மராக பத்ததியும் 30 ஸ்லோகங்களாலே சுவாமி தேசிகன் பூர்த்தி பண்றார். நாளைய தினம் முக்தா பத்ததி சேவிக்கலாம் பிராப்தமானு பாதிகேத்தருடைய பிரார்த்திச்சுன்னு என்று உபன்யாசம் முடிச்சுக்கிற அடியன். கவிதா அர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ சிவதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ.